Last week, we saw how the voice came from heaven when our Lord Jesus humbled himself. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தின போது பரலோகத்திலிருந்து எப்படி ஒரு சத்தம் உண்டானது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். The Father could not keep quiet when he saw the humility of the Lord Jesus. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தம்முடைய குமாரனுடைய தாழ்மையை பார்த்த பொழுது பிதாவானவராகிய தேவன் அவர் அமைதியாக இருக்க முடியவில்லை. And in his delight he spoke from heaven saying, this is my beloved son in whom I am well pleased. அவருடைய சந்தோஷத்தினாலே பரலோகத்திலிருந்து அவர் பேசினார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். And the Holy Spirit descended upon our Lord. பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய ஆண்டவர் மீது வந்து தங்கினார். What a reward for humility. தாழ்மைக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பிரதிபலன். We also saw when our Lord would not seek or receive glory from men, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷரிடத்திலிருந்து மகிமையை தேடவோ அதை ஏற்றுக்கொள்ளவோ மறுத்த பொழுது, and when he had this ambition that the name of the Father should be glorified, அவருக்கு தம்முடைய பிதாவுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்ற அபிலாஷை இருந்ததை பார்த்த பொழுது, again the Father spoke from heaven. அப்பொழுதும் பிதாவானவர் பரலோகத்திலிருந்து பேசினார். And we saw the wonderful humility of our Lord that in both the times he hid himself. நங்கி அந்த சமயத்திலே ஆண்டவருடைய அற்புதமான தாழ்மையை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டு சமயங்களிலும் அவர் தம்மை மறைத்துக் கொண்டவராய் இருந்தார். This is the humility we have to learn from our Lord Jesus. இந்த தாழ்மையை தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The Father attested our Lord Jesus. பிதாவானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அத்தாட்சி கொடுத்தார். Even though people did not attest him, ஜனங்கள் அவரை அங்கீகரியாமற் போனாலும், God from heaven attested him. பரலோகத்தின் தேவன் அவரை அங்கீகரித்தார். The same way, அதே விதத்திலே, whether people around us accept us or not, attest us or not, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லது நமக்கு அத்தாட்சி கொடுக்கிறார்களோ இல்லையோ, that should not bother us. If God attests us, that should be enough for us. அது நம்மை ஒருபோதும் சலனப்படுத்த கூடாது. தேவன் நம்மை நமக்கு அத்தாட்சி கொடுக்கிறாரா, அது நமக்கு போதுமானதா இருக்க வேண்டும். We should only seek that. அதை மாத்திரமே நாம் தேட வேண்டும். Seeing the glory of our Lord Jesus and partaking in that, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை கண்டு அதிலே பங்கு பெற வேண்டும். And hiding ourselves, நம்மை நாமே மறைத்துக்கொண்டு, and always having this desire, Lord, you must increase, I must decrease. எப்பொழுதுமே இந்த விருப்பம் கொண்டவர்களாய், ஆண்டவரே நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். Lord, I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. I am an unworthy slave. நான் அபாத்திரமான ஊழியக்காரன். That's a true blessing, brothers and sisters, if we have a heart like that. அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு கொண்டிருந்தால் அது மெய்யான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, you know, it's amazing to see in the scriptures that God not only spoke when he saw humility, he spoke even when people are so proud. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் தாழ்மை உள்ளவர்களை பார்க்கும் பொழுது அவர் பேசினார் என்பதை மாத்திரம் நாம் பார்க்கறதில்ல, அவர் பெருமையா இருக்கிறவர்களை பார்த்தும் பேசுகிறார் என்பதை பார்ப்பது நமக்கு ஆச்சரியம். ஒரு நபரிலே ஒரு பெருமையை பார்க்கும் பொழுது அந்த நபரிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். Yeah, that's what Elihu said. அதை தான் எலிகு சொன்னார். We read that last week, Elihu. கடந்த வாரத்திலே நாம் Job 33. யோபு 33 அதிகாரத்திலிருந்து எலிகு சொன்னதை நாம் பார்த்தோம். Verse 14 to 18. 14 முதல் 18 வசனங்கள். Let's read it again in Tamil. அதை நாம் தமிழிலே திரும்ப வாசிக்கலாம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகொழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். Verse 14 reads like this. ஆங்கிலத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது. In Tamil, you know, there's a slight difference. தமிழிலே ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது. In English it says, indeed God speaks once or twice, yet no one notices it. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, தேவன் ஒரு விசையோ இரண்டு விசையோ பேசுகிறார், ஆனால் யாரும் அதை கவனிக்கிறதில்லை. What a loving God we have, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, எப்படி அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். You know, even in the parable in Luke 12, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஓமையிலும் கூட, in Luke 12 verses 16 to 21, லூக்கா 12 அதிகாரம் 16 இருந்து 21 வரை. You know, the Lord was telling a parable to the people. ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். About greediness. இங்கே பொருளாசை குறித்து அவர் சொன்னார். The context of greediness. பொருளாசை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை சொன்னார். You can read, you know, at home from Luke 12:16-21. நீங்கள் வீட்டுக்கு சென்று லூக்கா 12 அதிகாரம் 16 முதல் 21 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். He was a man who is so greedy, so selfish. இங்கே ஒரு மனுஷன், ஒரு பேராசையும் சுயநலமும் உடைய மனுஷனை நாம் பார்க்கிறோம். He was already a rich man. அவன் ஏற்கனவே ஒரு ஐஸ்வர்யமான மனுஷன். But he had a lot of greed in his heart. ஆனால் அவனிடத்திலே அதிகமான பொருளாசை இருந்தது. But even with that man, you know, we see the heart of God, how God, you know, dealt with him. இந்த இடத்திலையும் நாம் தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷனிடத்திலும் கூட தேவன் இடைப்பட்டார். Thoroughly selfish, money loving, you know, material loving man. முற்றிலும் சுயநலம் பிடித்த, பணத்தை நேசிக்கிற, பணாசை உள்ள ஒரு மனுஷன். But it says in verse 20. நாம் 20வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. The first phrase it says God said to him. முதலாவது வாக்கியம் தேவனோ அவனை நோக்கி. God spoke to a person who was so greedy and so selfish. இப்படி மிகவும் பொருளாசையினாலும் சுயநலத்தினாலும் நிறைந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். He doesn't want even that person to go to hell. அந்த நபரும் கூட நரகத்துக்கு செல்ல கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். We don't know if that person responded to God's call. அந்த மனுஷன் தேவனுடைய தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தானா இல்லையா என்று நமக்கு தெரியாது. But the wonderful love of God is he sealed instructions into his ear. ஆனால் தேவனுடைய அற்புதமான அன்பு என்னவென்றால் அவருடைய கட்டளைகளை அவனுடைய காதுகளிலே அவர் பதித்து வைத்து விட்டார். He does the same thing even to us. அதே தான் இன்றைக்கும் நமக்கும் ஆண்டவர் அதை செய்கிறார். He seals instructions and warning so that we will not go to hell, we will not go into the pit. நாம் குழிக்கும் நரகத்துக்கும் சென்று விடாதபடிக்கு அவருடைய கற்பனைகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் நம்முடைய செவிகளிலே அவர் பதித்து வைக்கிறார். So that man may repent. மனுஷன் மனம் திரும்பும்படியாக அப்படி செய்கிறார். And so that, you know, he will keep himself away from pride and greed. பெருமைக்கும் பொருளாசைக்கும் தன்னை காத்துக்கொள்ளும்படியாக அப்படி ஆண்டவர் செய்கிறார். Yeah, he disciplines us. அவர் நம்மை சிட்சிக்கிறார். We read in Deuteronomy, I want to show these words from Deuteronomy chapter 4 verse 6. உபாகமம் 4 அதிகாரம் 6 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Deuteronomy chapter 4 உபாகமம் 4வது அதிகாரம் verse 36 36வது வசனம். Out of the heavens he let you hear his voice to discipline you. அவர் உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி. Yeah, he let you hear his voice out of heavens. அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணினார். Why? ஏன்? Why does God speak to us? ஏன் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார்? Because he is a good God. ஏனென்றால் அவர் நல்ல தேவன். And he wants to discipline us. அவர் நம்மை சிட்சிக்கும்படி விரும்புகிறார். He loves us and that's why he disciplines us. அவர் நம்மை நேசிக்கிறபடியாலே நம்மை சிட்சிக்கிறார். Yeah, he is a loving God. He is a wonderful God. Good God. அவர் நல்ல தேவன், அற்புதமான தேவன். Verse 31. 31வது வசனம். For the Lord your God is a compassionate God. He will not fail you nor destroy you nor forget the covenant with your fathers which he swore to them. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். He shows his love by warning the people, his people. தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறதன் மூலமாக அவருடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. Yeah, when we are proud, when we are greed, the Lord seals instruction. He gives warnings. நாம் பெருமையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது greed. நாம் பொருளாசி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் எச்சரிப்பையும் நமக்கு உபதேசங்களையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். நம் காதுகளிலே பதிய பண்ணுகிறார். We all know about the king Nebuchadnezzar. நாம் யாவரும் நேபுகாத்நேச்சார் ராஜாவை குறித்து அறிந்திருக்கிறோம். One of the magnificent king in the Old Testament and he's a great emperor from Babylon. பாபிலோனில் இருக்கிறதான மிகப்பெரிய ஒரு பேரரசன் பழைய உடன்படிக்கையிலே நாம் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். God had given him kingdom. தேவன் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்திருந்தார். The power, the authority and glory. வல்லமையையும் அதிகாரத்தையும் பலத்தையும் அவர் கொடுத்திருந்தார். God has given him everything. தேவன் தான் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். But he was so proud about it. ஆனால் அதை குறித்து அவன் பெருமை அடைந்தான். Yeah, there was pride in his heart. அவனுடைய இதயத்திலே பெருமை இருந்தது. And God spoke to him in dreams. தேவன் அவனுக்கு சொப்பனங்களினாலே பேசினார். He was, you know, so proud of the glory, the power, sovereignty, everything God had given him. தேவன் தமக்கு கொடுத்திருந்த அந்த வல்லமை, அந்த மகிமை, அந்த சர்வாதிகாரம் எல்லாவற்றையும் குறித்து அவன் பெருமை கொண்டான். And because of that, no, because of his pride, he wanted the whole nation to worship an image which is you know an image of gold. ஒரு அவன் பெருமையினாலே அப்படி நிறைந்தவனாய் இருந்தபடினாலே சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேசங்கள் எல்லாரும் ஆராதிக்கும்படியாக ஒரு பொற்சிலையை அவன் உண்டு பண்ணினான். You know, he had a dream. அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டானது. And Daniel interpreted the dream. தானியேல் அந்த சொப்பனத்தை அவனுக்கு விளக்கி காட்டினார். Yeah, in Daniel 2:38 we read that. தானியேல் 2:38 நாம் அதை வாசிக்கிறோம். And in that he let's turn that. தானியேல் 2:38. So he saw a statue. அவன் ஒரு பொற்சிலையை தரிசனமாய் கண்டான். He saw a statue. அவன் ஒரு பொற்சிலை ஒரு சிலையை கண்டான். And the head of the statue is made of gold. அந்த சிலையினுடைய தலை பொன்னால் ஆகியிருந்தது. And each part down from the top to the bottom, the quality of that material of construction is becoming lower and lower. அந்த சிலையை பார்க்கும் பொழுது அது தலையிலிருந்து கால் வரைக்கும் வரும் பொழுது அது செய்யப்பட்ட அந்த உலோகங்களுடைய தரம் குறைந்து கொண்டே வந்திருந்தது. And Daniel told Nebuchadnezzar the head which was made of gold is the king Nebuchadnezzar. தானியேல் நேபுகாத்நேச்சாரை பார்த்து அந்த பொன்னான தலை அது நீர்தான் என்று அவன் சொன்னான். So immediately he made a statue made of gold. He made an image in gold. அதை கேட்ட உடனே அவன் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணினான். Because he was thinking that head which is made of gold is he himself. ஏனென்றால் அந்த பொன்னாலான அந்த தலை தன்னையே குறிக்கிறபடினாலே ஒரு பொன்னாலான சிலையை உண்டு பண்ணிவிடும் என்று சொன்னார். He wanted every of his subject to worship him, worship that image. அவனுடைய குடிமக்கள் எல்லாரும் அந்த பொற்சிலையை வணங்கும்படி அவன் விரும்பினான். He became so proud. அவன் மிக பெருமையாய் மாறினான். And again God in his mercy spoke to him. திரும்பவும் தேவன் தன்னுடைய இரக்கத்தினாலே அவனிடத்திலே பேசினார். In a dream. ஒரு சொப்பனத்திலே பேசினார். And the Lord gave him a very strong warning to repent through the dream. அந்த தரிசனத்தின் மூலமாக அவன் மனம் திரும்பும்படி ஒரு கடினமான ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். Yeah, because his kingdom was becoming large. ஏனென்றால் அவனுடைய ராஜ்யம் மிகவும் விஸ்தாரமாய் சென்றது. God has blessed him so much. தேவன் அவனை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார். Read that in Daniel chapter 4 verse 20-22. தானியேல் 4 அதிகாரம் 20-22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். Through that second dream the Lord was teaching him. இரண்டாவது தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு ஒன்றை போதிக்கிறார். Yeah, warning him. எச்சரிக்கிறார். The tree, he saw a tree in his dream and the tree became so large and grew strong. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பிரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம். That tree is Nebuchadnezzar's kingdom. அந்த விருட்சம் நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. He became large and grew strong. அது வளர்ந்து பலத்தது. And its height reached to the sky. அதனுடைய வானபரியந்தம் அதனுடைய உயரம் எட்டினது. And was visible to all the earth. அது தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்பட்டது. And its foliage was so beautiful. Verse 21. 21வது வசனம் அதன் இலைகள் நேர்த்தியாக இருந்தது. And its fruit abundant. அதனுடைய கனி மிகுதியா இருந்தது. And it gave fruit, food for all. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. And all the animals, birds of the sky lodged in it. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளிலே ஆகாயத்து பட்சிகள் தாவரித்தது. Verse 22, because Lord blessed him, it says, O king, for you have become great and grown strong, and your majesty has become great and reached to the sky, and your dominion to the end of the earth. Daniel solugira 22 vasanathile adu periyavarum balathavarumai irukkira rajavaagiya neerdaame umudu magathuvam perugi vaanapariyandamum umudu kartathuvam bhoomiyin ellai pariyandamum etti irukkirathu. That's Nebuchadnezzar. Adu dhaan Nebuchadnezzar. But Daniel was was not only a high official, he was a prophet. Daniel oru oru periya adhikariyai mathram alla avan oru dirghadarshiya irundhan. And so he, whatever the Lord spoke to him, he spoke to him. Ennavellam Danielukku ennathellam aandavar Nebukadnezzarukku sonnaro adhellam Danielukku sonnaro adhai Daniel Nebukadnezzarukku sonnar. He interpreted the dream. Andha darshanathai avar vyakhyanam seidha. And he gave an advice. Ange oru ஒரு ஆளு புத்திமதியை சொல்லுகிறார். Verse 27. 27வது வசனம். Oh king, may my advice be pleasing to you. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொள்ளும். Break away now from your sins by doing righteousness and from your iniquities by showing mercy to the poor in case there may be a prolonging of your prosperity. நீர் நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இரங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். In Babylon there was pride, there is pomp and there is power, misuse of power. பாபிலோனிலே அங்கே ஆடம்பரமும் பெருமையும் அங்கே அதிகார துஷ்பிரயோகமும் காணப்பட்டது. That is what Nebuchadnezzar was doing. அதைத்தான் நேபுகாத்நேச்சார் செய்து கொண்டிருந்தான். Yeah, we read that in chapter 5 verse 18. அதை நாம் ஐந்தாம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். Yeah, how God gave him granted sovereignty, granted glory and majesty to Nebuchadnezzar. எப்படி உன்னதமான தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். And because of that grandeur, அந்த மகிமையின் நிமித்தமாக, verse 19, 19வது வசனம், which God bestowed on him, தேவன் அவருக்கு கொடுத்த மகத்துவத்தினாலே, all the peoples, all the nations and men of every language feared and trembled before him. And see the misuse of power. Whomever he wished, he killed. Whomever he wished, he spared alive. And whomever he wished, he elevated. And whomever he wished, he humbled. அங்கே 19வது அதிகாரம் தமிழிலே ஆண்டவர் செய்கிறது போல இருக்கிறது. ஆனால் நேபுகாத்நேச்சாரை குறித்து நாம் இதை பார்த்தால், சகல அவருக்கு மகத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவன் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவான், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பான், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவான், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவான். இப்படி அதிகார துஷ்பிரயோகம் நேபுகாத்நேச்சார் செய்தான். And because of all these things, the power and the glory which the Lord has given him, his heart was lifted up. இப்படி தேவன் தமக்கு மகிமையும் கனத்தையும் மகத்துவத்தையும் கொடுத்தபடினாலே ராஜாவுடைய இருதயம் மேட்டிமையானது. Yeah, verse 20 we read that when his heart was lifted up, his spirit became so proud that he behaved arrogantly. 20வது வசனம் தமிழிலே வேறு விதமா இருக்கிறது. ஆனால் நேபுகாத்நேச்சார் இது குறித்து சொல்லி இருக்கிறது. அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவனுடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவன் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனுடைய மகிமை அவனை விட்டு அகன்று போயிற்று. God warned him. தேவன் அவனை எச்சரித்திருந்தார். He warned him that you are going to lose everything. நீ எல்லாவற்றையும் இழந்து போவாய் என்று எச்சரித்தார். Whatever I have given you are going to lose, Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரே, நான் உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ இழந்து போவாய். And the Lord even warned him that Nebuchadnezzar even would become like an animal. அவன் ஒரு மிருகத்தை போல மாறுவான் என்று கூட ஆண்டவர் எச்சரித்தார். Yeah, we read that in Daniel chapter 4 verse 24. அதை நாம் தானியேல் 4 அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். See, this is something which has never happened in, you know, human history. இது மனுஷ வரலாற்றிலே ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கவில்லை. A man, a great king becoming like an animal eating grass. ஒரு மாடுகளை போல புல்லை மேய்ந்து. We read that in verses 24 and 25. 24 25 வசனங்களை வாசிக்கிறோம். ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷர் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். But I think Nebuchadnezzar would have thought, you know, such a thing will not happen to him. ஒருவேளை நேபுகாத்நேச்சார் இப்படி நினைத்திருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் எனக்கு நடக்காது என்று. I built a great Babylon, I am a great king. நான் மகா பாபிலோனை கட்டி இருக்கிற ஒரு மகா பெரிய ராஜா. Babylon, my royal residence, that's a great one. நான் கட்டின இந்த மகா பாபிலோன் மிகப்பெரியதா இருக்கிறது. Verse 30, 30வது வசனம், and you would have thought, you know, nobody could move him out of that palace, great palace. அந்த மகா அரண்மனையிலிருந்து தன்னை ஒருவரும் தள்ளிவிட முடியாது என்று அவன் நினைத்தான். He said, it is my power, it's my glory, it's my kingdom. என்னுடைய வல்லமை, என்னுடைய மகிமை, என்னுடைய ராஜ்யம் என்று அவன் சொன்னான். My majesty. என்னுடைய மகத்துவம். It is this not, verse 30, is this not Babylon the great which I myself have built as royal residence by the might of my power and for the glory of my majesty. 30வது வசனம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். All the glory, all the power, majesty, he thought it belongs to him. தன்னுடைய எல்லா வல்லமையின் பராக்கிரமம், மகிமை பிரதாபம் எல்லாம் தனக்கு தான் சொந்தம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். You know, our Lord Jesus taught us to pray in the Lord's Prayer. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தருடைய ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். At the end of it, it says, "Thine is the kingdom, the power and glory." அந்த ஜெபத்தின் கடைசியிலே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்று சொல்லி கொடுத்தார். But you know what is the prayer of Nebuchadnezzar? ஆனால் நேபுகாத்நேச்சாருடைய ஜெபம் எப்படியா இருந்தது தெரியுமா? Mine is the kingdom. ராஜ்யம் என்னுடையது. Mine is the power and glory. வல்லமையும் மகிமையும் என்னுடையது. The Lord allowed it. ஆண்டவர் அதை அனுமதித்திருந்தார். And the Lord in his mercy waited for 1 year. தேவன் தம்முடைய கிருபையினால் இரக்கத்தினாலே ஒரு வருடம் தாமதித்தார். He was waiting if Nebuchadnezzar would repent. நேபுகாத்நேச்சார் மனந்திரும்புவாரா என்று ஆண்டவர் காத்துக் கொண்டிருந்தார். He did not. ஆனால் அவன் மனந்திரும்பவில்லை. And finally the voice came from heaven. கடைசியில் வானத்திலிருந்து அந்த பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானது. We read that in verse 31. அதை நாம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். That dreadful words. அங்கே மிகவும் பயங்கரமான ஒரு வார்த்தை. While the word was in king's mouth, a voice came from heaven saying, King Nebuchadnezzar, to you it is declared sovereignty has been removed from you and you will be driven away from mankind and your dwelling place will be the beasts of the field. You will be given grass to eat like a cattle and 7 periods of time will pass over you until you recognize that the Most High is ruling over the realm of mankind and bestows it on whomever he wishes. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரு நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. And the Father God saw humility. பிதாவானவர் தாழ்மையை பார்த்த பொழுது, I was delighted and said, this is my beloved son. அவர் மிகவும் களிகூர்ந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார். But when he saw pride in a person, ஆனால் அவர் ஒரு நபரிலே பெருமையை பார்த்த பொழுது, the voice of judgment came. ஆக்கினை தீர்ப்பின் சத்தம் உண்டானது. What a lesson for you and me, brothers and sisters. உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு பாடம் இது சகோதர சகோதரிகளே. If God would bless me and you, தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்றால், and bless others through you and me, மற்றவர்களை உங்களின் மூலமாக என் மூலமாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால், and if because of that you and I become so proud, அதன் மூலமாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் என்றால், you and I become, we become proud, நீங்களும் நானும் அப்படி அதன் மூலமாக பெருமை அடைவோம், and think high of ourselves, அதன் நிமித்தமாக நம்மை குறித்து மேன்மையாய் நாம் எண்ணிக்கொள்வோம் என்றால், and if our hearts are lifted up, நம்முடைய இருதயம் மேட்டிமையாகும் என்றால், our spirit will become so proud, நம்முடைய ஆவி பெருமையாய்விடும். And there will be only downfall. அங்கு ஒரு வீழ்ச்சி தான் உண்டாகும். There will be a spiritual calamity in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு கேடு உண்டாகும். God, but God will warn us before that. ஆனால் அது நடப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மை எச்சரிப்பார். Through his word. தம்முடைய வார்த்தையின் மூலமாக. Through his servants. தம்முடைய தாசர்கள் மூலமாக. But if we don't listen. ஆனால் நாம் அதை கேட்கவில்லை என்றால், we will downgrade to the level of an animal eating grass. நாம் புல்லை திங்கிற மிருகத்துக்கு ஒப்பான அந்த கீழான நிலைக்கு சென்று விடுவோம். We all will become like an animal. நாம் யாவருமே மிருகத்தை போல மாறி விடுவோம். And the church will not be a church at all. அப்பொழுது சபையானது சபையாக இருக்காது. The church will be full of animals if we are lifted up in our hearts. நம்முடைய இருதயங்களிலே மேட்டிமையாய் இருப்போம் என்றால் சபையானது ஒரு மிருகங்களை உன் கூட்டமாக மாறிவிடும். If we think we are ourselves something great. நாம் ஏதோ ஒரு பெரியவன் என்று நம்மை குறித்து நாம் எண்ணிக்கொள்வோம் என்றால், you know, in the palace of, in the residence of Nebuchadnezzar, there was delicious food. அங்கே நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையிலே அங்க நல்ல ருசியுள்ள பதார்த்தங்கள்லாம் இருந்தது. Everybody in his palace was eating a good food. அங்கே அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டார்கள். But this proud man, இந்த பெருமையுள்ள மனுஷன், arrogant in his spirit, தன்னுடைய இருதயத்தில் இருமாப்புள்ள ஆவியிலே இருமாப்புள்ளவன், God did not allow him to eat that delicious food but the grass. அந்த ருசியான அந்த சாப்பாட்டை சாப்பிட தேவன் அவனை அனுமதிக்காமல் புல்லை தின்னும்படி அனுமதித்தார். Yeah, the same thing the Lord will do to you and me. அதே விதமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய முடியும். If we think that we are somebody, நாம் யாதோ ஒரு, நான் ஒரு பொருட்டு என்று நான் நம்மை குறித்து நினைக்கிறேன். God will give us spiritual food. தேவன் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுப்பார். But people who are humble, they will be eating it, but I and you who are so proud cannot eat that. தாழ்மை உள்ளவர்கள் அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர்கள் புசிப்பார்கள். ஆனால் பெருமையுள்ள நீங்களும் நானும் அதை நாம் புசிக்க முடியாது. God will not give us such a precious heavenly manna, the revelation of Christ to us. கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் வெளிப்பாடாகிய அந்த பரலோகத்தின் மன்னாவை புசிக்கும்படி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். Yeah, he will not allow us to eat that. அதை புசிக்கும்படி தேவன் நமக்கு அனுமதிக்க மாட்டார். But we learn a lesson from Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சார் இடத்திலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். Chapter 4, Daniel chapter 4 verse 34. Daniel 4th adhigaram 34th vasanam. This is the testimony of Nebuchadnezzar. இதுதான் நேபுகாத்நேச்சாரை குறித்த சாட்சி. At the end of that period he said, I Nebuchadnezzar raised up my eyes towards heaven and my reason returned to me and I blessed the most high and praised and honored him who lives forever. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை பொழுந்து மகிமைப்படுத்தினேன். He looked up to heaven. அவர் பரலோகத்தை பார்த்தார். And he humbled himself. தன்னை தானே தாழ்த்தினான். And he was saved. அவன் ரட்சிக்கப்பட்டான். That's the only hope you and I have, brothers and sisters. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை அது மாத்திரமே சகோதர சகோதரி. If we keep doing that, அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்றால், always looking up to the Lord Jesus, எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்றால், looking up to his humility, அவருடைய தாழ்மையை நாம் உற்று நோக்குவோம் என்றால், and always realize our nothingness, எப்பொழுதுமே நம்முடைய ஒன்றுமில்லா தன்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், we'll be saved. அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். We will realize what Nebuchadnezzar realized. நேபுகாத்நேச்சார் உணர்ந்து கொண்டதை நாமும் உணர்ந்து கொள்வோம். That's the only hope. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. Verse 35. 35th வசனம். This is what Nebuchadnezzar realized. நேபுகாத்நேச்சார் உணர்ந்து கொண்டது இதுதான். He realized his nothing, accounted as nothing. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். Oh, the moment he realized that, he became a worshipper. அந்த காரியத்தை உணர்ந்து கொண்ட அந்த சனப்பொழுதிலே அவன் ஒரு ஆராதனைக்காரனாய் மாறினான். He learned that lesson in a hard way. அவன் அந்த பாடத்தை ஒரு கடினமான வழியிலே கற்றுக்கொண்டான். And another thing he said. இன்னொரு காரியம் அவன் சொன்னான். Verse 37, the last part. 37th வசனத்தின் கடைசி பகுதி. He said, God is able to humble those who walk in pride. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். Let us read it again. God is able to humble those who walk in pride. திரும்ப வாசிக்கலாம். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். We read in Jude. யூதாவிலே நாம் வாசிக்கிறோம். That he is able to protect us from stumbling. நாம் வழுவாதபடி நம்மை காக்க வல்லமை உள்ளவர் என்று நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். Yeah, if I am humble in heart, the Lord is able to protect me from stumbling. Keep me from stumbling. நான் மனத்தாழ்மையாய் இருப்பேன் என்றால் ஆண்டவர் நாம் வழுக்கி விழாதபடி ஆண்டவர் நம்மை வழுவாதபடி அவர் காப்பார். And the same God Nebuchadnezzar says he is able to humble those who walk in pride. அதே தேவன் அவரை பற்றி நேபுகாத்நேச்சார் எழுதுகிறார், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். Nobody can escape. யாரும் அதை தப்பித்துக் கொள்ள முடியாது. Let us heed to what this Nebuchadnezzar is saying. இந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறதற்கு நாம் செவிசாய்ப்போம். Nobody can escape God. யாரும் தேவனுக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. If we are proud in our heart, நாம் நம்முடைய இதயத்திலே பெருமை உள்ளவர்களாக இருப்போம் என்றால், if we think we are somebody, நாம் யாதோ ஒரு பொருட்டு என்று எண்ணினால், if our hearts are lifted up because God has given us some gift, நமக்கு தேவன் ஏதோ சில வரங்களை கொடுத்திருப்பதனாலே நாம் மனது மேட்டிமையாவோம் என்றால், Lord is saying, Nebuchadnezzar, that Almighty God is able to humble those who walk in pride. தேவன் சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சார் தேவனை குறித்து சொல்லுகிறார், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். How that voice of judgment came to Nebuchadnezzar. ஆக்கினை தீர்ப்பின் சத்தம் எப்படி நேபுகாத்நேச்சாருக்கு வந்தது என்பதை நாம் பார்த்தோம். And what happened to Nebuchadnezzar is even happening today. நேபுகாத்நேச்சாருக்கு நடந்தது இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. Even in our churches. நம்முடைய சபைகளிலே அது நடக்கிறது. Let us listen to the warnings from God against pride, brothers and sisters. பெருமைக்கு எதிராக தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் சகோதர சகோதரிகளே. Let us heed to him when he seals instructions into our ears. நம்முடைய காதுகளிலே அந்த உபதேசத்தை அந்த கட்டளைகளை நாம் காதுகளிலே பதிக்கும் பொழுது அதற்கு நாம் செவிசாய்ப்போம். Because God is giving us a chance so that we will not go to Sheol. ஏனென்றால் நாம் பாதாளத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். God gave 12 months to Nebuchadnezzar. தேவன் நேபுகாத்நேச்சார் மனம் திரும்புவதற்கு 12 மாதங்களை தவணையாக கொடுத்தார். There was another person, Belshazzar. Belshazzar என்ற இன்னொரு மனுஷன் இருந்தான். I think either he is a grandson or great grandson of Nebuchadnezzar. அவன் பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருக்கு பேரனோ அல்லது கொள்ளு பேரனோ தெரியவில்லை. See, this Belshazzar, to Nebuchadnezzar the Lord gave 12 months time, but to this Belshazzar the Lord did not give any time to repent. நேபுகாத்நேச்சார் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் 12 மாதங்கள் கொடுத்தார். ஆனால் இந்த பெல்ஷாத்சாருக்கு மனம் திரும்ப தருணமே கொடுக்கவில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because he knew, Belshazzar knew what had happened to his grandfather Nebuchadnezzar. ஏனென்றால் தன்னுடைய தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு என்ன நடந்தது என்பதை மிக நன்றாக அறிந்திருந்தான் இந்த பெல்ஷாத்சார். He knew the whole story. அவன் அந்த எல்லா முழு சம்பவத்தையும் அவன் அறிந்திருந்தான். He knew that Nebuchadnezzar became like an animal because of his pride. தன்னுடைய பெருமை நிமித்தமாக நேபுகாத்நேச்சார் ஒரு மிருகத்தை போல மாறினான் என்பதை அறிந்திருந்தான். And he knew God, when he humbled himself, how God restored him. அவன் தன்னை தாழ்த்தின பொழுது தேவன் எப்படி அவன் தன்னுடைய நிலைமையை மாற்றினார் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். But he did not learn from the mistake of his grandfather. ஆனால் தன்னுடைய தாத்தா அவருடைய பிழையிலிருந்து அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. He did not learn, he did not take pride seriously, the sin of pride seriously. பெருமை என்கிற பாவத்தை அவன் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. You know, we read in chapter 5. அதை நாம் 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We already read that verses in 18 to 20. ஏற்கனவே 18-20 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். And you know, Daniel was saying all these things again to Belshazzar. Daniel இந்த காரியங்களை எல்லாம் பெல்ஷாத்சாருக்கு நினைவுபடுத்துகிறார். And he said, you know, verse 22. 22வது வசனம். Yet you, his son Belshazzar, have not humbled yourself, even though you knew all this. But you have exalted yourself against the Lord of heaven, and at the end it says, you have not glorified God, in whose hand are your life breath and your ways. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ என்றால் இதெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் 23வது வசனத்தில் பிற்பகுதி தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலம் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். And no, there was no warning to Belshazzar. அங்கே பெல்ஷாத்சாருக்கு எந்த ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கவில்லை. There was no grace time given to him. அவனுக்கு எந்த ஒரு grace time என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்தையும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. The Lord did not speak from heaven to him. Did not send a voice from heaven. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை அவனுக்கு துணிக்க பண்ணவில்லை. But he sent a hand to write judgment for him on the wall. ஆனால் அந்த சுவரிலே அந்த ஒரு தண்டனை ஆக்கினை தீர்ப்பு எழுதுகொள்கிற அந்த வாக்கியத்தை அந்த சொற்களை எழுதினார். And he was killed that same night. அந்த ராத்திரியிலே தானே அவன் கொல்லப்பட்டான். Because he was so proud and he did not give glory to God. ஏனென்றால் அவன் மிகவும் பெருமையுள்ளவனாய் இருந்து தேவனுக்கு மகிமை செலுத்தாதிருந்தான். You know, if we have seen similar thing in the church happening. நாம் சபையிலே அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதை நாம் காண்போம் என்றால். A person who is removed from the church because of pride. பெருமை நிமித்தமாக ஒரு நபர் சபையிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார். Being removed from the leadership because of the pride. பெருமை நிமித்தமாக தலைமைத்துவத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற நபர். And if I did not take those warnings. நான் அந்த காரியங்களிலிருந்து ஒரு எச்சரிப்படையாமல் இருப்பேன் என்றால். If you don't take warnings from such incidents. அப்படிப்பட்ட பாவிகள் incidents. அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவங்களிலிருந்து நான் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் yeah if I don't keep my heart in humility நான் என்னுடைய இதயத்தை மனதாழ்மையாக வைத்துக்கொள்ளவில்லை என்றால் if I don't realize my nothingness in spite of all things happening around me என்னை சுற்றி நடக்கிற இந்த எல்லா காரியங்களை பார்த்திருந்தும் நான் என்னுடைய ஒன்றுமில்லா தன்மையை உணராதிருப்பேன் என்றால் no more grace time நமக்கு கிரேஸ் டைம் கொடுக்கப்பட மாட்டாது no more grace time நமக்கு எந்த தருணமும் கொடுக்கப்பட மாட்டாது You know, Nebuchadnezzar did not know the Bible. நேபுகாத்நேச்சாருக்கு வேதம் தெரியாது. He did not know the verses mentioned in the New Testament twice that God resists the proud. புதிய உடன்படிக்கையிலே இரண்டு முறை எழுதப்பட்டிருக்கிற தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்கிற வசனம் எல்லாம் நேபுகாத்நேச்சாருக்கு தெரியாது. Even Belshazzar, he didn't know. பெல்ஷாத்சாருக்கும் அந்த காரியங்கள் தெரியாது. But God has spoken to us in his son. ஆனால் தேவன் இன்று தம்முடைய குமாரன் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறார். What is humility? தாழ்மை என்றால் என்ன என்பதை குறித்து And he has warned twice through his apostles. அவர் நம்முடைய அப்போஸ்தலர் twice through his apostles James and Peter. யாக்கோபு பேதுரு என்ற தம்முடைய இரண்டு அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். James 4:6 யாக்கோபு 4:6 1 Peter 5:5 1 பேதுரு 5:5 God gives grace to the humble but he resists the proud. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். He has given us, he has shown us very clearly what is God's stand about pride. பெருமை குறித்து தேவனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து நமக்கு மிகவும் தெளிவாக ஆண்டவர் விளக்கி இருக்கிறார். You know why God, you know, inspired, you know, godly men to write about Nebuchadnezzar and Belshazzar? நேபுகாத்நேச்சாரை பற்றியும் பெல்ஷாத்சாரை பற்றியும் எழுதும்படி தேவன் ஏன் இப்படி தேவ மனுஷர்களை ஏவினார் தெரியுமா? So that we will learn a lesson. நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. Not only that, God knew about something, God wants us to know something about the spirit of Babylon. அது மாத்திரமல்ல, பாபிலோனுடைய ஆவி என்றால் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எழுதியிருக்கிறார். Because he knew one day that same spirit, the spirit of Babylon will come into the church and pollute the church. ஏனென்றால் ஒரு நாளிலே இந்த பாபிலோனுடைய ஆவி சபைக்கு வந்து சபையை கரைப்படுத்தும் என்பதை அவர் அறிந்திருந்தார். And will, you know, the church might inherit the nature of the spirit of Babylon and it will not be a church at all. ஒரு நாளிலே அந்த பாபிலோனுடைய ஆவி சபைக்குள்ளே வந்து சபை அதை ஏற்றுக்கொண்டு சபை சபையாக இல்லாமல் போய்விடும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். You know, Babylon was full of pomp, pride and power. பாபிலோனுக்கு அங்கே ஆடம்பரமும் பெருமையும் அதிகாரமும் நிறைந்ததாக இருந்தது. And wherever this spirit of pomp and pride is there, எங்கெல்லாம் ஆடம்பரமும் பெருமையினுடைய ஆவி இருக்கிறதோ, that's a sure mark of Babylon. அதுதான் பாபிலோனுடைய முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. If the same spirit comes to the church, the Lord will not be there. அதே ஆவி சபைக்கும் வந்தால் தேவன் அந்த சபையில் இருக்க மாட்டார். The Babylon in the New Testament is not a place, but I know it's a system. புதிய ஏற்பாட்டிலே பாபிலோன் என்பது அது ஒரு ஊர் அல்ல, ஒரு இடம் அல்ல, அது ஒரு கட்டமைப்பு. It's a spiritual system. அது ஒரு ஆவிக்குரிய கட்டமைப்பு. They try to enter into every church. ஒவ்வொரு சபைக்குள்ளும் நுழைய முற்படுகிற ஒரு ஆவிக்குரிய கட்டமைப்பு தான் God, you know, right from the beginning he is opposing that system. தேவன் ஆரம்பத்திலிருந்தே அந்த கட்டமைப்பை ஆண்டவர் எதிர்த்து கொண்டிருக்கிறார். And that is why in another place the voice came from heaven. அதனால்தான் இன்னொரு இடத்திலே பரலோகத்திலிருந்து சத்தம் துணித்தது. We read that in Revelation chapter 18. அதை நாம் வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Revelation chapter 18 verse 4. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். We hear about another voice from heaven. இங்கே பரலோகத்திலிருந்து உண்டான இன்னொரு சத்தத்தை குறித்து கேட்கிறோம். John is saying, the apostle John is saying, I heard a voice from heaven saying. யோவான் சொல்கிறார் 4வது வசனத்திலே, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். This voice, the message of this voice is to the church. இந்த சத்தத்தினுடைய செய்தி சபைக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. To the church, this book Revelation is written to the church, 7 churches. வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு, அந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்டது. I heard another voice from, come out of her my people. பின்பு வேறு so that you will not participate in her sins and receive her plagues. அந்த சத்தம் சொன்னது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். Who is that she? அந்த அவள் யார்? Why the heavens cried out, you should come out of her? ஏன் வானங்கள் சத்தமிட்டு அவளை விட்டு நீ என் ஜனமே வெளியே வா என்று ஏன் சத்தமிட்டது? We read the reason in verse 2. அதை அதனுடைய காரணத்தை நாம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம். Again he cried out with a mighty voice saying, fallen, fallen is Babylon the great. She has become a... This is the reason why the Lord is asking his people to come out of Babylon. இந்த காரணத்தினாலே தான் தம்முடைய ஜனங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். She has become a dwelling place of demons and a prison for every unclean spirit and a prison of every unclean and hateful bird. இரண்டாவது வசனம், அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. The spirit of greatness. அங்கே பெரிதா இருக்க வேண்டும் என்கிற ஆவி. Trying to, you know, project oneself. தன்னைத்தானே முன்னிறுத்துகிற ஒரு ஆவி. Because it says in verse 7. என்றால் இங்கே ஏழாம் வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? This is the spirit of Babylon. இதுதான் பாபிலோனுடைய ஆவி. She glorified herself. அவள் தன்னை மகிமைப்படுத்தினாள். He lived sensuously. செல்வச்செருக்காய் வாழ்ந்தாள். And she said, you know, I sit as queen, as a queen. And I am not a widow. Naan rajastriyai vittirukiren, naan kaimpenn alla. And she said, and will never see mourning. Naan dukkathai kaanpadillai. I don't mourn. Naan dukkikkiradillai. Only pomp and power. Aadambaramum adhiga valamayum dhaan. Being merry. மிகவும் சந்தோஷமாய் களியாட்டா இருக்கிறது. Eat, drink and merry and be merry. புசித்து குடித்து திருப்தி அடைந்து களிப்பாய் இருப்பது. There's no more mourning for sin. அங்கே பாவத்தை குறித்து துக்கிக்கிற காரியம் ஒன்றுமே இல்லை. You're rejoicing and dancing in the presence of so-called presence of God. தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லிக்கொள்ளுகிற இடத்திலே களியாட்டும் சந்தோஷமும் நடனமும் உண்டாயிருக்கிறது. That is what happened in many churches. அதுதான் இன்று அநேக சபைகளிலே நடக்கிறது. அது பாபிலோனுடைய ஆவி. When there is no fear of God, there is no fear of God, there is no mourning for sin. எங்கே தேவனுக்கு பயம் இல்லையோ அங்கே பாவத்தை குறித்து துக்கிக்கிற துக்கம் இருக்காது. Self glory. தன்னையே மேன்மைப்படுத்துகிற projecting themselves, they are the great in the eyes of people. இந்த ஜனங்களுடைய கண்களிலே பெரியவர்களாக தங்களை தாங்களே முன்னிறுத்துவது. Sensual. பாவ சந்தோஷங்களில் live sensually. செல்வச்செருக்காய் வாழ்வது. So much money. அதிக பணத்தை கொண்டிருப்பது. Boasting. பெருமை பாராட்டுவது. This is the spirit of Babylon. இதுதான் பாபிலோனுடைய ஆவி. And it says in verse 8. எட்டாம் வசனத்திலே. The Lord God who judges her is strong. அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். God is able to humble. தேவன் தாழ்த்த அவராலே கூடும். The mark that God is building his church is he will remove such people with the spirit of Babylon in the church. ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக நிரூபணமாக இருப்பது என்னவென்றால், இப்படி பெருமையும் பாபிலோனுடைய ஆவியும் உள்ள ஜனங்களை சபையிலிருந்து அவர் நீக்கி கொண்டு இருப்பார். Whoever it is, அது யாராயிருந்தாலும் சரி, however gifted they are, அவர்கள் எவ்வளவு வரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, the Lord will remove. ஆண்டவர் அவர்களை நீக்கி போடுவார். That's a warning to all of us, brothers and sisters. அது நம் யாவருக்கும் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கையா இருக்கிறது. 2 Corinthians, 2 கொரிந்தியர், apostle Paul also, you know, wrote the same thing. அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே காரியத்தை குறித்து எழுதுகிறார். 2 Corinthians chapter 6, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், verses 16 to 18. 16 முதல் 18 வரை. For we are the temple, for what agreement has the temple of God with idols? For we are the temple of living God. Just as God said, I will dwell in them and walk among them. I will be their God and they shall be my people. Therefore, come out from their midst and be separate, says the Lord, and do not touch what is unclean. And I will welcome you and I will be a father to you and you shall be sons and daughters to me, says the Lord Almighty. 2 கொரிந்தியர் 6 16 முதல் 18 வரை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is the voice from heaven to us. இதுதான் நமக்கு பரலோகத்திலிருந்து உண்டாகிற சத்தம். Let us listen and heed to this voice from heaven, brothers and sisters. பரலோகத்திலிருந்து நமக்கு உண்டாகிற இந்த சத்தத்தை நாம் கேட்டு நாம் செவி கொடுப்போம் சகோதர சகோதரிகளே. Says, come out, be separate. ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளியே வா, பிரிந்திரு என்று சொல்கிறார். Do not touch what is unclean. அசுத்தமானதை தொடாதிருங்கள். Do not be infected by the spirit of pride or arrogance. இருமாப்பும் பெருமையும் உள்ள அந்த ஆவியினாலே தொற்றி பிடிக்கப்படாதீர்கள். Yeah. As God hates this spirit of Babylon, let us also hate this spirit of Babylon. தேவன் பாபிலோனுடைய ஆவியை வெறுக்கிறபடியாலே நாமும் அந்த ஆவியை வெறுத்து விடுவோம். Let us cleanse ourselves of this spirit of Babylon in us. நம்மிலே இருக்கிறதான பாபிலோனுடைய ஆவியை விட்டு களைந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். The spirit of Babylon to project ourselves as somebody in the church. நம்மை ஒரு சபையிலே நம்மை ஒரு பொருட்டென்று நான் ஒரு ஆள் என்று முன்னிறுத்துகிற அந்த ஆவியிலிருந்து நம்மை கழுவிக் கொள்வோம். Let us not forget the testimony of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய சாட்சியை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். Till the end of his ministry. அவன் தன்னுடைய பணியின் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும். Till the end of his life. தன்னுடைய ஜீவகால முடிவு வரைக்கும். He was having one attitude. அவனுக்கு ஒரே இந்த மனப்பான்மை இருந்தது. I am not worthy. I am not worthy. I am not worthy. நான் பாத்திரன் அல்ல. நான் பாத்திரன் அல்ல. நான் பாத்திரன் அல்ல. And one more thing from voice from heaven, about the voice from heaven. வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை குறித்து இன்னொரு சத்தத்தை பார்க்கிறோம். I want to say it very briefly. நான் மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். You can meditate upon that. அதை நீங்கள் வைத்து தியானிக்கலாம். Peter heard a voice from heaven. பேதுருவும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டார். We read that in Acts 10 and 11. அதை நாம் அப்போஸ்தலரின் நடபடிகள் 10 11 இல் வாசிக்கிறோம். A voice came from heaven to Peter. பேதுருவுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. 3 times. மூன்று முறை உண்டானது. The message is, அதனுடைய செய்தி என்னவென்றால், what God has cleansed, தேவன் சுத்திகரித்ததை no longer consider unholy. நீ அசுத்தம் என்று எண்ணாதே. The Lord was, you know, trying to break Peter from the old covenant. ஆண்டவரே, தேவன் பேதுருவை அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து உடைத்து எடுக்கும்படியாக விரும்பினார். And to bring under new covenant. அவரை புதிய உடன்படிக்குள்ளாக கொண்டு வரும்படி ஆண்டவர் விரும்பினார். You know, in the new covenant in Christ Jesus there is no difference between a Jew and a Greek. புதிய உடன்படிக்கையிலே ஒரு கிரேக்கருக்கும் புறஜாதியாருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. A believer, a Greek believer and a Jewish believer, there is no difference. ஒரு கிரேக்க விசுவாசியோ அல்லது யூத விசுவாசியோ அங்கே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. And you know, Peter listened to that voice. பேதுரு அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தார். And you know, he was, you know, we all know that story. The Lord was asking him to go to the house of Cornelius to bless those people. நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் அவரை கொர்நேலியுவின் வீட்டுக்கு சென்று அங்குள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி பேதுருவை அனுப்பினார். And you know, that's why, you know, Cornelius was a heathen man. Cornelius was Gentile. ஒரு புறஜாதியான மனுஷன். And Jews will not go to a Gentile's house. யூதர்கள் புறஜாதியாருடைய வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். That's why the Lord, the voice came from heaven so that he should go and bless those people. அதனால்தான் அவன் அப்படி புறஜாதியானுடைய கொர்நேலி வீட்டுக்கு சென்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை துணிக்கப்பட்டார். And Peter listened to that word and came out of that legalistic spirit. பேதுரு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த நியாயப்பிரமாணமான அந்த காரியத்திலிருந்து அவர் வெளியே வந்தார். And he had seen the spirit of God being poured out upon the house of Cornelius. அப்படி கீழ்ப்படிந்ததினாலே கொர்நேலிய வீட்டிலே தேவனுடைய ஆவி பொழிந்தருளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். And he realized God is not a partial God. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை பேதுரு உணர்ந்து கொண்டார். And you know, after that incident, you know, when he came back to Jerusalem, some of the Jews in, you know, confronted him. அந்த சம்பவத்திற்கு பிறகு திரும்ப பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த பிறகு அங்கிருந்த யூதர்கள் அவரை எதிர்த்தார்கள். Why you went to with them and ate there? நீர் ஏன் அங்கே சென்று புரஜாதியாருடைய வீட்டிலே சென்று நீர் புசித்தீர்? But Peter spoke what happened. ஆனால் பேதுரு என்ன நடந்தது என்பதை குறித்து பேசினார். And you know, all those people quieted down. அந்த ஜனங்கள் எல்லாரும் அமைதலானார்கள். We read that in verse 8, Acts 11 verse 18. அதை நாம் அப்போஸ்தலர் 11 18 இல் வாசிக்கிறோம். Okay, we will not read it. But after many years, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு, Peter slowly lost the grip on what he heard from heaven. பேதுரு பரலோகத்திலிருந்து அந்த கேட்ட அந்த சத்தத்தினுடைய அந்த அதன் மேல் வைத்திருந்த பற்றை கொஞ்ச நாளிலே அப்படியே தளர்த்து விட்டார். He forgot that God hates legalism. தேவன் இப்படி பிரமாணத்துவமாய் இருக்கிற அந்த ஆவியை வெறுக்கிறார் என்பதை அவர் மறந்து விட்டார். As much as he hates sin, you know, God hates legalism. பாவத்தை ஆண்டவர் எப்படி வெறுக்கிறாரோ அதே அளவுக்கு பிரமாணத்துவத்தையும் வெறுக்கிறார். Peter, you know, he was not gripped by that. பேதுரு அதனால் பற்றி பிடிக்கப்படவில்லை. And we read of another incident in Galatians. Galatians-ல இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். Galatians chapter 2 verses 11 to 14 we all know this. Galatians 2 அதிகாரம் 4-லிருந்து 11 to 14. 11-லிருந்து 14 வரை. Please go home and read it. வீட்டுக்கு சென்று தயவு செய்து அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். And you know, here the junior apostle Paul rebuked the senior apostle Peter very strongly in front of many disciples, many other disciples. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், மிகவும் சிறியவராக இருக்கிற பவுல் வளர்ந்த பேதுருவை பார்த்து மற்ற எல்லாருக்கும் முன்பதாக பொதுவாக கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். Why did the Lord allow Peter to be rebuked like that by a junior apostle? ஒரு இளையவராக இருக்கிற ஒரு அப்போஸ்தலன் மூலமாக பேதுரு கடிந்து கொள்ளப்படும்படி தேவன் ஏன் அனுமதித்தார்? That in front of many people. அதுவும் எல்லாருக்கும் முன்பதாக. People of his own church. தன்னுடைய சொந்த சபையினருக்கு முன்பாகவே தான் கடிந்து கொள்ளப்பட்டார். Because Peter forgot that voice from heaven. ஏனென்றால் பேதுரு அந்த வானத்திலிருந்து துணித்த அந்த சத்தத்தை குறித்து மறந்து விட்டார். That he should not differentiate Christians based on caste or creed or religion, nothing. Caste or creed or color. எந்த ஒரு ஜாதி இனம் அல்லது நிறம் இதை வைத்து கிறிஸ்தவர்களை பகுத்து பார்க்க கூடாது என்கிற அந்த சத்தத்தை மறந்துவிட்டார். No, that is what we also hear in the church. அதைத்தான் நாமும் சபையில் கேட்கிறோம். We cannot look down on a Christian based on caste. நாம் ஒரு கிறிஸ்தவனை ஒரு ஜாதியின் நிமித்தமாக நாம் பிரித்து பார்க்க கூடாது. Or any such thing. அல்லது வேறு எந்த காரியமாக கூட இருக்கலாம். You know, if we do that, the Lord will rebuke us. அதை நாம் செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வார். You know, it's a humiliation for Peter in front of all others. எல்லாருக்கும் முன்பதாக பேதுருவுக்கு ஒரு ஒரு தாழ்த்துதல் கிடைத்தது. It's a humiliation. அது அங்கே ஒரு சிறுமை ஏற்பட்டது. God is not pleased with that. தேவன் அதிலே அவர் பிரியமா இருக்கவில்லை. God has to discipline Peter because he forgot the voice which came from heaven. பேதுரு வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை மறந்தபடியினாலே தேவன் அவரை சிட்சிக்க வேண்டியதாக இருந்தது. But Peter was so humble. ஆனால் பேதுரு மிகவும் தாழ்மை உள்ளவராக இருந்தார். He was humble enough to accept the correction from the junior apostle. அங்கே இளவயதான அந்த அப்போஸ்தலரிடத்திலிருந்து ஒரு சீர்திருத்தத்தை பெற்றுக்கொள்ள அளவுக்கு அவர் தாழ்மையா இருந்தார். So we should not, you know, forget what we heard from God. தேவனிடத்திலிருந்து கேட்ட காரியங்களை நாம் ஆகவே நாம் மறந்து விட கூடாது. So don't look for voice from heaven in the Bible as I told, you know, last week to meditate upon. நான் கடந்த வாரத்திலே நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொன்ன voice from heaven phrase. அந்த வானத்திலிருந்து உண்டாகிற சத்தம் என்கிற அந்த அந்த சொற்றொடரை எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்து நீங்கள் தியானியுங்கள். Don't be satisfied with that. அதிலே நீங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருந்து விடாதீர்கள். Don't only look for the voice from heaven. வானத்திலிருந்து உண்டான சத்தம் என்கிற அந்த பதத்தை மட்டும் அப்படி எழுத்தின்படியே பார்த்து விடாதீர்கள். I tell you, whatever the Lord Jesus spoke in the gospel, it's all the voices from heaven. It's a voice from heaven. சுவிசேஷங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களுமே வானத்திலிருந்து நமக்கு உண்டான சத்தம். Let us heed to that. அதற்கு நாம் செவிசாய்ப்போம். Let us be gripped by that. அதனாலே நாம் பிடித்து பற்றி பிடிக்கப்படுவோம். Let us not forget that. அதை நாம் ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். And finally, கடைசியாக, this is a lost voice from heaven recorded in the Bible. வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற கடைசியாக வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம். It's a very good news. அது மிக ஒரு நற்செய்தி. Revelation chapter 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் verse 3 மூன்றாவது வசனம். Revelation 21:3 வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 I heard a loud voice from the throne and saying, behold, the tabernacle of God is among men, and he will dwell among them, and they shall be his people, and God himself will be among them. பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். The last voice from heaven. பரலோகத்திலிருந்து உண்டான கடைசியாக உண்டான சத்தம். It shows the love of God. அது தேவனுடைய அன்பை காட்டுகிறது. It shows the heart of God. அது தேவனுடைய இருதயத்தை நமக்கு காண்பிக்கிறது. You know, right from a small age we all be thinking, you know, we will go to heaven someday and be with the Lord. நாம் சிறு பிராயத்திலிருந்தே நாம் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு நாளிலே நாம் பரலோகத்துக்கு சென்று நாம் அவரோட இருப்போம் என்று. பட் தட்ஸ் நாட் பைபிளிக்கல், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனால் சகோதர சகோதரிகளே, அது வேதத்தின் வேதபூர்வமானது அல்ல. There is no word in the Bible that we will go to heaven and be with the Lord. நாம் பரலோகத்தில் சென்று நாம் கர்த்தரோடு இருப்போம் என்று வேதத்திலே இல்லை. You know, towards the end of the age, you know what will happen? இந்த யுகத்தின் முடிவில் என்ன நடக்கும் தெரியுமா? God will come down to his people. தேவன் தம்முடைய ஜனங்கள் இருக்கும் இடத்திற்கு அவர் வருவார். The new Jerusalem will come down from heaven. அந்த புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி கீழே வரும். And you know, the tabernacle of God is among men. தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்களுக்குள்ளே வரும். It is not our tabernacle with God. God's tabernacle is tabernacle of God is among men. நம்முடைய வாசஸ்தலம் தேவனிடத்திற்கு போகிறதில்லை, தேவனுடைய வாசஸ்தலமே மனுஷர்களாகி நம்மிடத்திற்கு அது வரும். He will dwell among us. அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுவார். And we shall be his people. நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். And God himself will be among us. தேவன் தாமே நம்மத்திலே அவர் இருப்பார். That's a wonderful news. இது ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தி. That's a voice from heaven. இது பரலோகத்திலிருந்து உண்டானது. So let us be humble, brothers and sisters. ஆகவே நாம் தாழ்மையாக இருப்போம் சகோதர சகோதரிகளே. Let us hate pride. பெருமையை நாம் அதை நாம் எடுத்து and obey the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம். A voice from heaven. பரலோகத்திலிருந்து உண்டான சத்தம். And be ready as a bride adorned for a bridegroom. மணவாளர்க்கென்று தன்னை அலங்கரிக்கிற ஒரு மணவாட்டியாக நாம் ஆயத்தப்படுவோம். May the Lord help us that we be built as a pure church for him. நாம் அவருக்கென்று ஒரு தூய சபையாக கட்டப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென்.